வாசமிக்க மலர்களை கொண்டு வாசமிக்க இதயங்கள் பரிமாறிக்கொண்டு என் நெஞ்சு வாசம் செய்பவள் எங்கும் வாசம் செய்கிறார் எங்கோ வாசம் செய்கிறார் சொல்லி தந்த பாடல் தந்த கிளி தான் எங்கே